ஒரு ஜீவனின் கதை கேளம்மா, அதன் பாடலை நீ கேளம்மா. நியாயம் புரிந்திடவே, யாவும் தெரிந்திடவே. நியாயம் புரிந்திடவே, யாவும் தெரிந்திடவே. உனக்காக படிக்கின்றேன் கதை சொல்லும் புது பல்லவி. ஒரு ஜீவனின் கதை கேளம், அதன் பாடலை நீ கேளம்மா. நியாயம் புரிந்திடவே, யாவும் தெரிந்திடவே. நியாயம் புரிந்திடவே, யாவும் தெரிந்திடவே. உனக்காக படிக்கின்றேன் கதை சொல்லும் புது பல்லவி. உனக்காக படிக்கின்றேன் கதை சொல்லும் புது பல்லவி. தந்தை அன்பாலே மகிழ்வுடன் இருந்தேனே. தாரமாயனக்கென ஒரு குயில் வந்தாடி, தாய் தந்தை அன்பாலே மகிழ்வுடன் இருந்தேனே. தாரமாயனக்கென ஒரு குயில் வந்தாடி. வந்த நேரம் முதலாய் சொந்தம் யாவும் மறந்தேன். தாயும் தந்தை இழந்தேன், தீயில் நின்று தவித்தேன். பால் மனம் கொண்டாடும் குழந்தையிடம் கேள் குணம் கொண்டவளாய் மாறியவள். மனம் கொண்டாடும் குழந்தையிடம் கேள் குணம் கொண்டவளாய் மாறியவள். தாய்மை இழந்து சேயை துறந்து தாலியை மறந்து வேலியை தாண்டினாள். ஒரு ஜீவனின் கதை கேளம்மா, அதன் பாடலை நீ கேளம்மா. நியாயம் புரிந்திடவே, யாவும் தெரிந்திடவே. நியாயம் புரிந்திடவே, யாவும் தெரிந்திடவே. உனக்காக படிக்கின்றேன் கதை சொல்லும் புது பல்லவி. உனக்காக படிக்கின்றேன் கதை சொல்லும் புது பல்லவி. இழந்தேனே, மனைவியின் செயலாலே கொடும் துயரடைந்தேனே. ஒரு முறை பிறந்தேனே, பல முறை இறந்தேனே, மனைவியின் செயலாலே கொடும் துயரடைந்தேனே. சின்ன வண்ண குயிலின் வண்ணம் மாறியது ஏன், என்னை இன்னும் ஒரு பெண் நெஞ்சில் ஏந்துவது ஏன். கட்டுடல் சிதையாமல் போகாது, வெற்றுடல் உனக்கெதற்கும் ஆகாது. கொண்டு வர உண்டு வாழும் இந்த ஜீவன் இன்னும் எதற்கு. ஒரு ஜீவனின் கதை கேட்டாயா, அதன் பாடலை நீ கேட்டாயா, நியாயம் புரிகிறதா, யாவும் தெரிகிறதா, நியாயம் புரிகிறதா, யாவும் தெரிகிறதா. உனக்காக படித்தேன் நான் கதை சொன்ன புது பல்லவே, உனக்காக படித்தேன் நான் கதை சொன்ன புது பல்லவே.